அடிச்சதும் பெட் காஃபி கேட்டுடுவேன். கால போய் நைட்டு வந்தா பொண்ணுங்க தொல்ல தங்கலையே. மார்னிங் ஆய் கண்ணு முழிச்சதும் பெட் காஃபி கேட்டுடுவேன். கால போய் நைட்டு வந்தா பொண்ணுங்க தொல்ல தங்கலையே. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். ஹே தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். ஒரு துளி மலையில் நனைகிற பாத்தியோ பேரு தானே நியூஜன் பக்கத்தியோ. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு கண்ணத்துல முத்தம் ஒண்ணு தாரியோ. காலையில் கண்மொழி பார்த்தா அந்த புத்தகத்தில் இருக்கும் பேஜ பல படிக்க உன்ன சுத்திக்கிட்டு தானே மந்திர சொல்ல வசிய காரி என்ன தானே மதக்கி போராளை கார குடி லேடி நெஞ்ச மேல பீஸ் பீஸா நொறுக்கி முன்னாடி வந்து புட்டா வி ஏ இஞ்சி போல இது எங்கிங்கு பண்ணுது. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ. சொக்கோ சொக்கோ அவ கணத்துல முத்தம் முத்தம். தப்போ தப்போ ஹெக்ஸோட கதச்சா தப்போ.